Dani. Greci, greci, greci, tumara beti, avadane enak pundati. Greci, greci, greci, tumara beti, avadane enak bundati. Ini melu namelang grete, dina munda timbo sweet. Ini melu namelang grete, dina munda timbo sweet. Tamil Nadu endor state. Kulla saukar pete, Tamil Nadu endor state. Ad kulla saukar pete, Greci, Greci, Greci, tumara beti, avadane enakke kondati. Kawoji, idu danda pavaji. Awoji, awoji, kawoji, kawoji, idu danda pavaji. Pan mitai, rasagulla, kaju sweet pada malva. Vida vatta vaila potu uppu onda uru fulla. Greci, greci, greci. Tumara beti, avadane enakke kondati. நிம்பளிக்கி வட்டி கட்டி வட்டி கட்டி வாங்க திம்போ ஹோலி வந்தா கஷ்டப்பட்டு லவ் பண்ணா மாதாஜி மாதாஜி உன் பொண்ணு பாத்தாஜி தர தரணி இழுத்துட்டு போனானு ஜில்லா நிப்பா ஏன் ஜோடி ஏன் ஜோடி என்னாலும் நீ தாண்டி குஜராத் கோடி போய் குடி நயிறு போனி வாடி கேச்சி கேச்சி கே